أن القضية أن الإسلام ما يفرق بين الناس إلا بالتقوى. بعض الناس يعني قد ينظر إلى أنه مثلا كفيله في العمل قد يسيء إليه فينسب هذا العمل للإسلام وليس للشخص. أنا أريد أن أبين يعني أن هذه الممارسة الخاطئة سواء من إنسان في الشارع أو كفيله في العمل أو مديره في العمل أن هذا لا يمثل الإسلام، بل الإسلام يأمر الجميع بالإحسان. و بسم الله. السلام عليكم. عليكم السلام. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله رسول الله. ما شاء الله، جزاك الله خير. طبعا هذه من الاعمال التي يحبها الرب سبحانه وتعالى ويسر بها ويفرح الله سبحانه وتعالى روح الله في الصحيح. نريد ان نبين هذه القضيه يا شيخ حتى نزيل هذا الاشكال عند بعض الناس. يقول انا رايت مسلم كذا، انا رايت مدير يفعل كذا، كفيل يفعل كذا، وينسب هذا الفعل للاسلام، ولكن نريد ان نبين ان الاسلام يعني ينهى عن هذه الممارسات الخاطئه، بل هو دين عدل وحق وانصاف. تفضل يا شيخ. දැන් මේ මොහොතේ අපි ඇත්තමත්ම වැදගත් කරුණක් පැහැදිලි කිරීමට උත්සාහ කරන්නේ. දැන් බොහෝ අපි සහෝදර සහෝදරයන් කියන්නේ මුස්ලිම් නොවන සහෝදර සහෝදරයන්ව අපි හමු වී මේ ඉස්ලාම් ගැන සාකච්ඡා කරන මොහොතේ ඒගොල්ලන්ට හඳුන්වා දෙන මොහොතේ එයා බොහෝ දෙනා අපට පවසන දේ ඇත්තෙන්ම ඔව් මම ඉස්ලාම් ගැන කියවා තියෙනවා බලලා තියෙනවා දැන හඳුනගෙන තියෙනවා ඇත්තම් ඉස්ලාම් හොඳයි ඉස්ලාම් වල ඉගැන්වීම් හොඳයි හැබැයි මම දකින මම මුහුණ ගැහුණු මගේ ඉස්ලාම් සහෝදර සහෝදරයන් ඒ මගේ කෆීල් සමහරක් වෙලාවට නැත්තම් මගේ මුදීර් එහෙම නැත්තම් මගේ මාත් එක්ක වැඩ කරන සමහරක් සහෝදර සහෝදරයන් ඒ වගේම නැත්තම් මම වැඩ කරන තැන මට බාරව ඉන්න කෙනා මෙන්න මෙහෙම අයගින් අපට සිදුවෙන අසාධාරණකම් අපට සිදුවෙන අපරාධවල් අසාධාරණකම් ගැන දකිද්දී අපි කොහොමද මේ ඉස්ලාම් වැළඳගන්නේ කොහොමද අපි ඉස්ලාම් පිළිගන්නේ මේ අයත් මුස්ලිම්නේ මේ අයත් මට මෙහෙම කරපු මේ අයත් ඉස්ලාම්නේ කියලා ප්‍රශ්නවල් බොහෝ අයට අපි අපට යොමු කරනවා සහෝදර සහෝදරියනි ඇත්තෙන්ම මේ ලෝකේ අපි මිනිස්යෙන් වරගත්තනම් සියලුම පාර්ශවයේ සියලුම කොට්ටාශවල අපි දකිනවා හොඳ අය නොහොඳ අය ඉතාමත්ම අවංක අය අවංක නොවන අය අපිත් එක්ක ඉතාමත්ම සාධාරණීකව දෙවියන්ට බියව ජීවත් වෙන අය ජීවත් නොවන අය මේ අය මේ ලෝකේ අපි දකින මේක සාධාරණයි මේක සාමාන්‍ය දෙයක් මේක හැම ආගමේම හැම පාර්ශවේම හැම ජාතියේම හැම රටවලම හැම කාටත් පොදුයි සියලුම කොට්ටාස සියම ජාතිවල සියලු රටවලවල අපි මේක දකිනවා එහෙනම් ඒක ඉස්ලාම් වලත් ඒක සාමාන්‍ය දෙයක් හැබැයි කෙනෙකු අවංකවම شهادة الشيخ جزاكم الله خير يا شيخ ما شاء الله السلام عليكم السلام عليكم قول شهادة يا كيلا دنيا كيلا دنيا كيلا دنيا كيلا هاري أشهد يا كيلا دنيا كيلا دنيا كيلا دنيا كيلا دنيا تابع التلفزيون تابع التلفون ويا تي في كبالان نيبا فون نيكا كاتا كران هاري كاتا كران أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله ما شاء الله جزاك الله خير الشيخ الآن شيخ تغتسل سورة تصلي شيخ الله يجزاك الجنة إن الله يجزاك الجنة نكتب أجرك تفضل يا شيخ كمل هنا سريعة تبقي دقيقتين إيتانوا ඇත්තෙන්ම අපි මෙතෙන්දි බැලිය යුතු ප්‍රධානම දේ අපි කවුරුත් අපේ හිත විවෘත කරලා මේ ප්‍රශ්නට අපි ඇත්තෙන්ම සාධාරණ අපි බැලුවනම් අපට පැහැදිලිව පේන දෙයක් එහෙනම් මිනිස්සු අතරේ මේ සියලු දෙනා ඉන්නවා එහෙනම් ඉස්ලාම් වලත් ඒක පොදුයි හැබැයි අපි හැම අවස්ථාවෙදිම අපට අල් කුරාණය මොහම්මද් තුමාගේ ආදර්ශ ඒ සුන්නාව ජීවිතයෙන් කියමනෙන් එතුමා පෙන්වූ දේ ඒ වගේම එතුමා විසින් ගොඩනැගූ ඒ සමාජය උම්මතය ඒ සහාබාවරු එතුමාගේ ඒ මිත්‍රවරු ඊළඟ ඒ මිත්‍රවරුන්ගෙන් පස්සේ ආව තාබේම්වරු ඉන් පස්සේ ආපු ඒ සමාජය අපි අරගත්තනම් අපට ඒවයේ ඉතාමත්ම පැහැදිලි ලස්සන ආදර්ශමත් ජීවිතයකට අපට උදාහරණ තියෙනවා ඒ අයව අන්න ඒිට අපි අන්න ඒිට අනුව අපේ හිත විවෘත බලද්දී ඉස්ලාම් වල ඉගැන්වීම අපට සියලු දේවලට සියලු අංශවලට අපට මඟ පෙන්වනවා අපි එයයි දැකිය යුත්තේ අද ප්‍රධාන බොහෝ අය ලෝ ප්‍රසිද්ධ ඉස්ලාම් වී තිබෙනවා ඒ පවසන්නේ මොකද්ද මම ඉස්ලාම් හැඳිනගත්තේ අල් කුරාන තුලින් හා මේ සුන්නා කියන මොහම්මද් තුමාගේ ආදර්ශමත් ජීවිතය තුලින් අද මේ ජීවත් වෙන බොහෝ මුස්ලාම් වල මුස්ලිම් අයව මම දැන හැඳිනගත තිබුණා නම් මම ඇත්තෙන්ම ඉස්ලාම් වී තිබේද කියන ප්‍රශ්නයක් මට ඇති වෙනවා කියලා ඒ අය පවසීම අපි දකිනවා එහෙනම් ඒ ගැන ඉස්ලාම් වල වැරද්ද නෙවෙයි ඒ මිනිස්සුන්ගේ වැරදි ඒගොල්ලන්ගේ ගතිපැතුම් අපි ඒක පැත්තක තබා ඉස්ලාම් පවසනයේ සත්‍යදේ සත්‍යතොරතුරු අපට සත්‍ය හා අවංක නිවැරදි මඟ පෙන්වීම ඒක බලන්න හිත විවෘත කර බලන්න අපට සත්‍ය පැහැදිලි වෙයි අන්න ඒ සත්‍ය තුලින් ඔබේ මෙලොව හා එලොව ජයග්‍රහණය ඔබ තහවුරු කරගන්න එච්චරයි ශේඛ් නබල් හසන් ගණේමිකවර්ගලේ අடுத்து எங்கள் இருக்க கூடிய ஒரு சந்தேகம் அது என்ன சந்தேகம் என்று சொன்னால் அதாவது அதாவது நாங்கள் இஸ்லாத்தை பற்றி எவ்வாறு தெரிந்து கொள்வது இஸ்லாத்தை மதிப்பிடுவது எப்படி முஸ்லிம்களை பார்த்து மதிப்பிடுவதா அல்லது இஸ்லாத்தையே வைத்து நாங்கள் மதிப்பிடுவதா இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம் என்று இந்த உலகம் முழுக்கத்திலே பேசப்படுகிறது இஸ்லாத்தை பற்றி சொல்லுகிறார்கள் இஸ்லாத்தை பற்றி பேசப்படுகிறது இந்த நேரத்தில் நாங்கள் இப்போ ஒரு மனிதர் வந்துட்டு முஸ்லீமை பார்த்திருப்பார் இப்போ அதிகமான இடங்களில் வேலை செய்யக்கூடிய சில இடங்களில் அவர்களுடைய எந்த அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த முஸ்லீம்கள் சில நேரம் நண்பர்களாக இருக்கலாம் அவர்கள் எந்த சில நேரம் அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கலாம் எவராக இருந்தாலும் ஒரு முஸ்லீமை பார்த்து இஸ்லாத்தை கணக்குப்படுவது ஒரு முஸ்லீமுடைய நடவடிக்கையை பார்த்து இஸ்லாத்தை நினைச்சு கணக்குப்படுவது சில நேரம் அவருடைய உள்ளத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் என்கிறது ஒரு சிறந்த மார்க்கம் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார் அப்படி இருந்த போதிலும் அவருடைய உள்ளத்தில் வேறு ஒரு ஊசலாட்டம் என்றையும் இந்த முஸ்லீம் அல்லது நான் வேலை செய்யக்கூடிய என்னுடைய எஜமான் இந்த மாதிரியான நிலை இஸ்லாத்துக்கு மொத்தமாகவே மாறு செய்யக்கூடியதாக ஒரு கெட்ட வேலைகள் செய்யக்கூடிய இஸ்லாம் அங்கீகரிக்காத ஒரு மனிதநேயம் ஒரு மனிதன் அங்கீகரிக்காத சில செயல்களை செய்கிறார்களே இப்படி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இந்த முஸ்லீம் இருக்கக்கூடிய அந்த மார்க்கம் எப்படி இருக்கும் என்று சொல்லி மார்க்கத்தை என்ன செய்வது இந்த முஸ்லீமை வைத்து மார்க்கத்தை கணக்குப்படுவது இது தவறான விஷயம் மனிதன் என்கிற ரீதியில் ஒரு முஸ்லீம் என்ன செய்யலாம் தவறு யாராக இருக்கலாம் முஸ்லீம் என்கிறவர் தவறு செய்யலாம் நாங்கள் எதனை பார்க்க வேண்டும் இஸ்லாம் என்பது என்ன சொல்கிறது இஸ்லாம் என்பது என்ன சொல்கிறது அப்ப இஸ்லாத்தை பார்த்து தான் நாங்கள் முன்வர வேண்டுமே அல்லாமல் ஒரு முஸ்லீமை பார்த்து என்ன செய்யக்கூடாது நாங்கள் வந்துட்டு இஸ்லாத்தை கணக்கு போட்டு விடக்கூடாது முஸ்லீம் பல விதமான தவறுகள் செய்யலாம் முஸ்லீம்கள் வந்து பல தவறுகள் செய்யலாம் சில நேரம் எத்தனையோ முஸ்லீம்கள் நல்லது செய்வார்கள் எத்தனையோ முஸ்லீம்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் எத்தனையோ முஸ்லீம்கள் நல்ல முஸ்லீம்களாக நல்லவர்களாக இருக்கிறார்கள் அந்த நல்ல செயல்களை பார்த்து இஸ்லாத்தை கணக்கிடாத நேரத்தில் ஒரு முஸ்லீம் தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த முஸ்லீமுடைய செயலை வைத்து என்ன செய்யறது இஸ்லாத்தை கணக்குப்படுது இது தவறா இல்லையா அப்ப நாங்கள் வந்துட்டு முஸ்லீமை வைத்து கணக்கு போடாமல் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்து அந்த இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அதற்கு நானும் ஒருத்தராக ஆக வேண்டும் என்கிற ஒரு ஆசை எங்களிடத்தில் பிறக்க வேண்டும் அல்லாமல் ஒரு முஸ்லிமை பார்த்து இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர்களா நெஞ்சிடக்கூடாது ஆகிவிடக்கூடாது استغفر الله في في في عجاله سريعه جدا قبل ان ينتهي الوقت نريد ان نذكر الاخوه والاخوات الافاضل الاكارم من يتردد يعني انه الان قامت عليه الحجه وانه يجب ان يزيل هذه الاوهام ويقبل ويدخل في دين الاسلام تفضل හරි අපි අවසාන වශයෙන් ඉතාමත් වැදගත් කරුණක් පැහැදිලි කරන්න කැමැති අපි මෙතන පැයක කාල වේලාවක් ඉස්ලාම් ගැන අපට එක එක මාතෘකා හා එක එක අංශවල වල අපි සාකච්ඡා කෙරුවා ඉස්ලාම් වැදගත්කම ඉස්ලාම් වලට තියෙන තනි ඒ විශේෂත්වය ඉස්ලාම් වල අපේ අරමුණ ඉස්ලාම් වල අපේ ප්‍රතිපත්තිය අපි කෙටියෙන් ඉතාම කෙටියෙන් පැහැදිලිව ඉදිරිපත් කරලා තියෙනවා. එහෙමනම් අපි සියලු දෙනාට වාකීමක් තියෙනවා. අපට මෙලොවහා එලොව අපේ විමුක්තිය අපේ ජයග්‍රහණය අපේ ඒ නිදහස සඳහා ඒ සඳහා අපි මගක් හොයන අපට මේ ගැන අපි හිතා බලන්න ඕන. දැන් අපි අල්හම්දුලිල්ලා දැන් කාල වේලා අපට මදිනම් අපට අල්හම්දුලිල්ලා පුළුවන් නිදහස් වෙලාවක මේ දැන් අපි සාකච්ඡා කරපු දේ ඔබ අතේ තියෙන පොත්පත් ඉස්ලාම් සම්බන්ධව වෙනකුත් පණිවිඩවල් ගැන බලන්න හිතන්න විවෘතව අවංකව හිතන්න බලන්න ඒ ගැන හොඳ තීරණයක් ගන්න එතුලින් ඔබගේ මෙලොව එලොව ජයග්‍රහණය තහවුරු කරගන්න ඒක අපි හැම කෙනාගේම බලාපොරොත්තුව හා අපේ හැම කෙනාගේම අපේක්ෂාව. نريد ان تذكر المشيخ في كلمه سريعه جدا السبت القادم سنكون معهم ايضا باللغه سنة. ان شاء الله لبنا ستي سنسرادات මේ වෙලාවටම අපේ මේ වැඩසටහන මේ විදිහටම ශ්‍රීලාංකිකයෙන් වෙනුවෙන් ان شاء الله පවත්වනවා බලාපොරොත්තු වෙන්න. الشيخ ابو الحسن في بسرعه جدا تذكرهم يعني من يتردد من لانه الان اتضحت له الحقيقه وقامت عليه الحجه. கணினிக்கு அவர்களே நாங்கள் இப்போது உங்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை பற்றி சொல்லிவிட்டோம். இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு சில நேரம் இருந்து சந்தேகங்களை போக்கு முகமாக இஸ்லாம் என்று சொன்னால் என்ன என்பதை உங்களுக்கு தெளிவான முறையில் எடுத்த சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு பாசையிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகும் நீங்கள் தடுமாற வேண்டிய அவசியமில்லை. எனவே உங்களுக்கு நீங்கள் பல விதமாக யோசித்திருப்பீர்கள், இதற்கு முதலும் யோசித்திருப்பீர்கள், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இதற்கு முதலும் பார்த்திருப்பீர்கள். இவைகளெல்லாம் பார்த்து இஸ்லாத்தை படித்ததற்கு பிறகும் உங்களுக்கு மத்தியில் சில தடுமாற்றங்கள் இருந்திருக்கும். அந்த தடுமாற்றங்களை எல்லாம் போக்கு முகமாக இப்போது உங்களுக்கு சில நேரம் அதாவது உங்களுடைய தெளிவுகள் தெளிவு பெறும் முகமாக சந்தேகங்கள் போகும் முகமாக பல விஷயங்களும் பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் நல்ல முறையில் சிந்தியுங்கள். இறைவன் உங்களை படைத்தது மட்டுமல்ல சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறான். அந்த சிந்தனையை நான் நல்ல சிந்தனையாக ஆக்கி இஸ்லாந்தின் பக்கம் விரைந்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதே நேரம் இந்த இரண்டு பாஷையிலேயும் இந்த நிகழ்ச்சி மீண்டும் நடைபெறும் என்பதையும் அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். جزاكم الله خير يا مشايخ. نشكر الله الشيخ ابو الحسن الاخوه في مكتب الدعوه شمال الرياض حياتي ودعائي واحبي لكم الاخوان في مكتب الدعوه تجاه الفتحه. شكرا لكم الاخوان الدعاه الافاضل اللي كانوا معنا اليوم في استقبال الاتصالات. نذكركم اخواني واخواتي في الله تعالى الاسبوع القادم مثل هذا اليوم في الساعه 8:30 سنكون معكم في نفس اللغه ونفس الجاليه. اذكروا من تعرفون واسمحوا لمن بين ايديكم واحتسبوا الاجر عند الله سبحانه وتعالى فقد يكون هذا الرجل هذا مره سوف يدخلكم الجنه. شكرا للاخوان في الاخوان في مكتب الدعوه وتوعيه الجاليات وقرات على جهودهم ورعايه هذا البرنامج. والله الله اخواني الافاضل كانوا في دعوه في دعم الاخوان لاستكمال هذا الوقف الذي هو وقف بر الوالدين فلعله يكون سبب في دخولكم الجنه ونزول او دخول البركه عليكم وعلى اموالكم وبيوتكم. ولا يعدم شخص او اخت فاضل من بينكم من يدعم باخوان بدعم مبلغ يكون استكمال هذا الوقف الذي يعني شارف او يحتاج الى من ينهي هذا الوقف. اسال الله سبحانه وتعالى ان يجزيكم عنا خير الجزاء. اشكر اخواننا الافاضل الكارم في هذه القناه الطيبه المباركه كل هذا الكادر الفني الجميل الذين خلف يعني الكاميرات وخلف العمل الاداري. اشكر الاخوان في مكتب الدعوه وتوعيه الجاليات وبارك على تنظيم وتنسيق هذا اللقاء. اشكر الاخ عبد الوهاب الفايز والاخ مطلق العصيمي على جهودهم واعدادهم مثل هذه البرامج. حتى القاكم في الاسبوع القادم في مثل هذا الوقت اترككم في رعايه الله. لا تنسوني من دعواتكم. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك اللهم واتوب اليك. والسلام عليكم ورحمه الله وبركاته. مفايح العابد وراضي المطيب شفت الندى سهيل في بيتنا الكبير.